கீரலும் கொஞ்சலடி காதலும் இல்லாத காமமும் இல்லாத ஓர் நொடி அசந்து அசந்து நின்று ஐயோ விழிந்து வளைந்து கொன்றாய் உன் கூந்தல் இருட்டிலே நான் தொலைந்து போகிறேன் ஒரு ஜாடை செய்யடி உன் பாத சுவட்டில் தூசி போல படுகிறேன் மடிகிறேன் தளிர்கள் நனைத்த வாசம் உந்தன் உடலில் சில பகுதி அதிலே வீசும் இசை போல் உந்தன் காதல் நுழைந்து கொள்வேன் காட்டில் கிடக்கும் இலை போல் என் கூந்தல் கலைத்து செல்வாய் இந்த பூமி போதுமா இன்னும் வேறு வேண்டுமா நீ பார்த்த பார்வைகள் அது கால வெளியில் காற்று போல கலக்குமே மிதக்குமே